காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. மனந்தா லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. அம்பிகாபதி அமராவதி கதைய கேளு முடிவ பாரு, கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க. எனக்கு இந்த காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. மனந்தான் லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். காதல் கசக்குதையா. எத்தனை டிராமா பார்த்தாச்சு, எத்தனை டூயட், எத்தனை டியூன் கேட்டாச்சு, எத்தனை பாட்டு, இத்தனை கேட்டு என்னாச்சு. புத்தியும் கெட்டு சக்தியும் கெட்டு நின்னாச்சு. கிட்டப்பா அந்த காலத்துல காயாத கானகத்தே, பியு சின்னப்பா வந்த காலத்துல காதல் கனிரசமே. காலத்துல நடையா இது நடையா, நம்ம நடிகர் திலகம் பாணியிலே. ஹலோ ஹலோ சுகமா, அடாமா நீங்க நலமா, எங்கேயும் தான் கேட்டோம் அண்ணன் ஜிஆர் பாட்டுக்களை. இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளைய ராஜா என்ற பாட்டிருக்கு. வீட்டுல அத பாடுங்க, கொண்டாட்டிய லவ் பண்ணுங்க. நம்ம தகப்பம் பேச்ச தாயின் பேச்ச மதிக்கணும், நீயாக பெண் தேடக்கூடாது. எனக்கு இந்த காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. மனம்தான் லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். காதல் மோதல் சாதல், காதல் காதல் கசக்குத.